பார்த்ததும் நீயாக வந்து பேசி போனதும் நீ என்னை ஏற்று ஒப்புக்கொண்டதும் மறக்காது. நிலாவை பார்க்க ஆசைப்பட்டதும் நிதானமாக பார்வை விட்டதும் நீயாக வந்து முத்தமிட்டதும் மறக்காது. உன் போர்வையாக என்னை போற்றி கொண்டதும் பொறாமை கொண்டு ஊரே பார்த்ததும் நீ என் உலக அழகியே உன்னை போல் ஒரு தில்லையே எதுவும் இன்னும் மறக்கவில்லையே. அந்த மொட்டை மாடி சந்திப்பெல்லாம் வேண்டும் வேண்டும் நடக்காதா மீண்டும் ஊரிடும் நேரம் சாலையோரம் உந்தன் துப்பட்டாவை சுத்தி கொண்டோம் அந்த ஈரம் கிடைக்காதா மீண்டும் போகாது என்று உன்